الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே தாய்மார்களே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருள் பெருங்கிருபையினால் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே நம்முடைய நேரங்களும் நம்முடைய பணிகளும் எத்தனையோ விதத்திலே கழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே அல்லாஹை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வகுத்து தந்த மார்க்கத்தினுடைய பாதையை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலும் தெரிந்து அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்ற துடிப்பிலும் தாய்மார்களாகிய நீங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய அந்த ஆவலையும் தேட்டத்தையும் கபூல் செய்து எதை பேசுகின்றோமோ எதை கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்த வண்ணமாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையுமே இரட்டை இரட்டையாக ஜோடி ஜோடியாக படைத்திருப்பதாக தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எல்லா படைப்புமே இரவு பகல் காலை மாலை மேடு பள்ளம் உயர்வு தாழ்வு பகல் இரவு இருட்டு வெளிச்சம் ஆண் பெண் இப்படி அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளையுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரட்டை இரட்டையாக ஜோடி ஜோடியாக படைத்திருப்பதாக தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். சகோதரிகளே தாய்மார்களே, அதே மாதிரி மனித இனமான இந்த இனத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இரட்டையாக ஜோடியாக படைச்சிருக்கான். ஒரு ஆண் இனம் இன்னொன்று பெண் இனம். இந்த ஆண் இனம் பெண் இனத்துக்கு தனித்தனியாக அல்லாஹ் ஏதாவது சிறப்பு வச்சிருக்கானா? ஆண் இனத்துக்குன்னு ஏதாவது சிறப்பு அம்சம் அல்ல பெண் இனத்துக்குன்னு ஏதாவது சிறப்பு அம்சம் வச்சிருக்கானா அப்படின்னு சொன்னால், உடல் கூறிலே அல்லாஹ் சில வித்தியாசங்களை வச்சிருக்கான். உடல் அமைப்பு இருக்குது பாருங்க, இதில் அல்லாஹ் சில வித்தியாசங்களை வச்சிருக்கான். ஆண்களுக்குன்னு உள்ள உடல் அமைப்பு வேற, பெண்களுக்குன்னு உள்ள உடல் அமைப்பு வேற. அதே மாதிரி இயற்கை சுபாவங்கள் இயற்கை குணங்கள் இதுலயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வித்தியாசம் வச்சிருக்கான். ஆண்களுக்குன்னு உள்ள இயற்கை குணங்கள் இயற்கை சுபாவங்கள் வேற, பெண்களுக்குன்னு உள்ள இயற்கை குணங்கள் இயற்கை சுபாவங்கள் வேற. இப்படி உடல் கூறு உலகியல் கூறு இந்த மாதிரி விஷயத்துல வித்தியாசத்தை வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இபாதத்துறை விஷயத்திலே ஆன்மீகத்துறை விஷயத்துல ஏதாவது வித்தியாசம் வச்சிருக்கானு சொன்னா, எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஆன்மீகத்துறை விஷயத்துல எப்படி ஒரு ஆம்பளை ரெண்டரை காத்து தொழுதா எந்த நன்மையும் அல்லாஹ் கொடுக்குறானோ, பொம்பளை ரெண்டரை காத்து தொழுதாலும் அதே நன்மையை தான் அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு ஆண் நோன்பு வைத்தால் எந்த நன்மையை கொடுக்குறானோ அதே நன்மையை தான் ரப்பல் ஆலமீன் பொம்பளை நோன்பு வச்சாலும் கொடுக்குறான். ஆம்பளை ஹஜ்ஜு செஞ்சால் ஜகாத்து கொடுத்தா என்ன நன்மையை அல்லாஹ் கொடுக்குறானோ அதே நன்மையை தான் பெண்கள் ஹஜ்ஜு செஞ்சாலும் ஜகாத்து கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ இதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆண் பெண்கள் வித்தியாசம் பார்க்கறது இல்லை மறுமையுடைய விஷயத்திலே ஆன்மீகத்திலே விஷயத்திலே. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை தாய்மார்களே, இந்த உண்மையை நம்ம விளங்கணும். எப்படி உதாரணமா ஒரு ஆம்பளை ரெண்டு ரக்காத்து தொழுதா ரெண்டாக்கா அவர் ரெண்டு ரக்காத்துக்கு நூறு ரக்காத்து நன்மை அல்லாஹ் தருவான், ஆனால் பொம்பளை ரெண்டு ரக்காத்து தொழுதா ரெண்டு ரக்காத்து நன்மையும் தருவான் அல்லாஹ். அப்படிலாம் அல்லாஹ் எந்த விதமான சட்டம் பாகுபாடு கிடையாது. அப்போ இபாதத்துறை விஷயத்துக்கள்ல ஆகரத்துறை விஷயங்களிலே ஆண் பெண் என்ற எந்த விதமான பாகுபாட்டையும் எந்த விதமான வித்தியாசத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வைக்கல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அல்லாஹ் வச்சிருக்கான். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி சட்டத்திட்டங்கள். கண்ணியத்திற்கு சகோதரர்களே தாய்மார்களே, ஆனால் அதே நேரத்தில் சில விஷயங்களிலே மார்க்கத்துடைய விஷயங்களிலே ஆண்களை காட்டிலும் பெண்களை அல்லாஹ் உயர்வுபடுத்தியிருக்கிறான், கண்ணியப்படுத்தியிருக்கிறான். எப்படி குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சூரத்து நிசா பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் அல்லாஹ் தனி சூறாவே இருக்கிறான். பெண்கள்ங்கிற தலைப்பில் அல்லாஹ் தனி சூறாவே இருக்கிறான். ஆனால் ஆண்கள்ங்கிற பேரில் ஏதாவது சூறா இருக்கிறானா? மாடு கன்று ஈ கொசு தேனி இப்படி பேர்லாம் அல்லாஹ் சூறா இருக்கும் பொழுது பாருங்க, ஆண்கள்ங்கிற பேரில் அல்லாஹ் சூறா எந்த சூறாவையும் குர்ஆனில் இருக்கல, ஆனால் பெண்கள்ங்கிற பேரில் தனி சூறா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இருக்கிறான். சூரத்துன் நிசா பெண்கள் அப்படிங்கிற தலைப்புல தனி சூறாவே இருக்கிறதா குரான்ல உள்ள நாலாவது அத்தியாயம் நாலாவது சூறா. அப்ப சகோதரி தாய்மார்களே, இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெண்களை எத்தனையோ விஷயங்கள் ஆண்களை கண்டு கண்ணியப்படுத்திருக்கான், உயர்வாக்கியிருக்கான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான இந்த தீன் அல் இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க மக்கள்கிட்ட, ஏகத்துவ கொள்கையை சொன்னாங்க. அப்ப இந்த முதல் முதல்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ கொள்கையை கொண்டு வந்த உடனே முதலில் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, ரசூலுல்லா சொன்ன உடனே முதல்ல யார் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரி நன்மை அப்படின்னு சொன்னா, கியாமத்து நாள் வரை எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏத்து அதன்படி நடப்பாங்களோ எல்லார் நன்மையும் அந்த முதல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோரும் போய் சேரும். இதான் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நன்மையான காரியத்தை ஒருவர் ஆரம்பித்து வைப்பாரேனால், ஒரு நன்மையான காரியத்தை ஒரு நல்ல காரியத்தை முதல்ல ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சாருன்னு சொன்னா அதை அடுத்தடுத்து அந்த நன்மையான காரியங்கள் செய்ய யார் யாரெல்லாம் செய்வாங்களோ எல்லாருடைய நன்மையிலிருந்தும் இந்த முதல்ல ஆரம்பிச்சு வச்சவருக்கு ஒரு ஷேர், ஒரு பங்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு நன்மையான காரியத்தை ஆரம்பிச்சு வச்சாருன்னு சொன்னா, முதல்ல யார் ஆரம்பிச்சு வச்சாலும் அந்த நல்ல காரியத்தை அவருக்கு பின்னால செய்யறவங்க எல்லார நன்மையிலிருந்து ஒரு பங்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு தீமையான காரியத்தை ஆரம்பிச்சு வச்சாரு, ஒரு பாவத்தை ஆரம்பிச்சு வச்சாருன்னு சொன்னா பின்னால எத்தனை பேர் அந்த பாவம் செய்வாங்களோ அத்தனை பேருடைய பாவத்துல இருந்து அவருக்கு ஒரு பங்கு வந்துகிட்டே இருக்கும். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டம். அதான் பாருங்க, நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், அதுல ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ரெண்டு மகன்கள் ஹாபில் காபில். இதுல காபில் என்ன பண்றான் அப்படின்னா, ஹாபில கொலை செஞ்சிடறான், உலகத்தில் நடக்கக்கூடிய முதல் கொலை. ஆனா அந்த கொலையை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு சொல்றான், இனி கியாமத்து நாள் வரை உலகத்துல எத்தனை கொலைகள் நடக்குமோ, அது தனி மனிதருடைய கொலையா இருந்தாலும் சரி, அல்லது அப்பாவி முஸ்லிம்களை, அப்பாவி நம்முடைய சகோதரர்களை, அப்பாவி நம்முடைய சகோதரிகளை மானபங்கப்படுத்தி கற்பழித்து கூட்ட கூட்டமாக தீல வச்சு பொசுக்கினாங்களே, தீல போட்டு பொசுக்கினாங்களே குஜராத் படுகொலைகள், அந்த மாதிரி கொலைகளா இருந்தாலும் சரி, உலகத்துல கியாமத்தினால் வரை எத்தனை கொலைகள் நடக்குமோ அத்தனை கொலைகள்ல இருந்து பங்கு யாருக்கு வரும், அந்த காவிலுக்கு போய் சேர்ந்துகிட்டே இருக்குங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஏன் முதல் முதல்ல உலகத்துல கொலைன்னு ஆரம்பிச்சு வச்சோம் அவன்தான். அப்ப இஸ்லாத்துடைய அடிப்படை சட்டம் என்னன்னு சொன்னா, ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சு வச்சான்னு சொன்னா, ஆரம்பிச்சு வச்சான்னு சொன்னா, பின்னால வரக்கூடிய கியாமத்தினால் வரக்கூடிய எத்தனை பேர் நன்மை செய்வாங்களோ அத்தனை பேர் ஷேர்ல இருந்தும் பங்குல இருந்தும் அவருக்கு ஒரு பங்கு வந்துட்டே இருக்கும். அந்த அடிப்படையில இனி கியாமத் இன்னைக்கு வரலாம், கோடான குடி கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கியாமத்தினால் வரை வரக்கூடிய மக்களுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தின்படி வாழ்வாங்க. இந்த கோடான குடி கணக்கான முஸ்லிம்களுடைய நன்மையிலிருந்தும் ஒரு பங்கு போய்கிட்டே இருக்கும். யாருங்கன்னா, யார் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு. கோடான குடி கணக்கான முஸ்லீம்களுடைய நாம இன்னைக்கு தொழுகிறோம், வணங்குறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்குறோம், பயான் கேட்கிறோம், ஹஜ்ஜி செய்யறோம், எத்தனை இபாதத் செய்யறோமோ எல்லாத்துலயும் ஒரு ஷேர், ஒரு பங்கு போய்கிட்டே இருக்கும். யாருன்னு சொன்னா, யார் முதல் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு. அப்ப அவரு எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவரா இருப்பாருங்க, அந்த முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவரு எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவரா இருப்பாரு, கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய இபாதத்துல இருந்தெல்லாம் அவருக்கு ஒரு பங்கு வந்துகிட்டே இருக்கும். இஸ்லாத்தின் பேர்ல என்னென்ன இபாதத்து நடக்குதோ, என்னென்ன நல்ல நடைமுறைகள் நடக்குதோ, என்னென்ன மார்க்க அனுஷ்டானங்கள் நடக்குதோ, எல்லா இபாதத்துகளிலிருந்தும் எல்லா மார்க்கத்திலிருந்தும் அந்த முதல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ஒரு பங்கு போய்கிட்டே இருக்கும். அவர் எவ்வளவு பெரிய பாக்கியமானுங்க, அந்த முதல் முதல்ல களிமா சொன்னவரு. சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த பாக்கியத்தை, அந்த முதன் முதலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கிற பாக்கியம் இருக்குதே, அந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் ஒரு ஆம்பளைக்கு தரல, ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்தான், அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு. அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த பாக்கியத்தை கொடுத்தான். இப்ப பாருங்க, முதன் முதலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பாக்கியமும் ஒரு பெண்ணுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்காங்க. அதே போல அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாவது, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாவதுன்னு என்ன சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்ததற்காக வேண்டி எதிரிகளால வெட்டப்பட்டு கொல்லப்படுறது, எதிரிகளால வெட்டப்படுறது, ஷஹீதாக்கப்படுறது. இந்த காரியத்தை, இந்த ஷஹீதாகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில வெட்டி ஷஹீதாக்கப்பட்டவர் அவருடைய முதல் சொட்டு ரத்தம் பூமியில் விடுவதற்கு முன்னாலேயே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சு. அவ்வளவு பெரிய பாக்கியம். அது மட்டுமல்ல, அந்த ஷஹீதுகளுடைய அந்தஸ்துகளை பத்தி பேச போனா அது பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்ப இந்த ஷஹாதத்துங்கிறது பொதுவாக எப்ப கிடைக்கும்? போர்க்களத்துல போனாதான் கிடைக்கும். போர்க்களத்துல போய் எதிரிகளோட போராடி அந்த எதிரிகள் நம்மளை வெட்டி ஷஹீதானாதான் அந்த ஷஹாதத்து கிடைக்கும். ஆனால் பெண்களுக்கு போர்க்களத்துக்கு போறதுக்கு அனுமதி இல்லை, பெண்கள் போர்க்களத்தில் ஜிஹாத் செய்யறதுக்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் பாருங்க, அந்த முதல் ஷஹீதுங்கிற அந்தஸ்தை இஸ்லாத்துக்காக வேண்டி முதன் முதலில் உயிரை கொடுத்தவர். இன்னைக்கு நீங்க லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்காண்டி உயிரை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான உடைய சகோதரர்கள் இஸ்லாத்திற்காண்டி உயிரை கொடுத்துட்டு இருக்காங்க, தியாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சகோதரர்களே, தாய்மார்களே, பலஸ்தீன்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, பலஸ்தீன்ல என்ன நடந்துகிட்டு இருக்குது? 4 வயசு பிள்ளைகளோ 5 வயசு பிள்ளைகளோ தன்னுடைய தாயிட்ட போய், அம்மா எனக்கு நீங்க புது ட்ரெஸ் போடு, இருந்தா பெருநாள் கொண்டாடுற மாதிரி குளிச்சுட்டு முழுகி ட்ரெஸ் பண்ணி தலைவாரி புது ட்ரெஸ் போட்டுட்டு, அம்மா நான் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய முதல் கிபிலாவாகிய நம்முடைய முதல் கிபிலாவாகிய அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய பைத்துல் முகத்தஸை யூதர்களிடத்தில் இருக்கின்றதே, அந்த பைத்துல் முகத்தஸை யூதர்களிடத்திலிருந்து நான் அதை மீட்பதற்காக என்னுடைய உயிரை விட்டு ஷஹீதாக போறேன் அப்படின்னு சொல்லி பச்சிலம் குழந்தைங்க 5 வயசு 6 வயசு பிள்ளைங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பெருநாளைக்கு போன மாதிரி பொழுதுங்க தாய்மார்களும் அந்த பிள்ளைகளை சந்தோஷமா உச்சி போது அனுப்பி வைக்கிறாங்க, மகனே போய் ஷஹீதாயிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம இன்ஷா மறுமையில சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது எங்கேயோ நடக்கிற காட்சி இல்லைங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாலே நம்முடைய காலத்துல இன்னைக்கும் பலஸ்தீன் நடந்துகிட்டு இருக்க சம்பவம் இது. அப்ப ஷஹீதுடைய அந்தஸ்துங்கிறது அவ்வளவு பெரிய அந்தஸ்து. அந்த அந்தஸ்து அல்லாஹ் சுப்ஹானஹு யாரு கொடுத்தான்னு சொன்னா, அதையும் முதல் முதல்ல ஒரு பொம்பளைக்கு தான் கொடுத்தான், ஆம்பளை கொடுக்கல. அந்த ஷஹீதாக அந்தஸ்து இருக்குது, அதையும் அல்லாஹ் யாரு கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, முதல் முதல்ல ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்தான். யாரு? அன்னை சுமையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. அன்னை சுமையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த தாய். அவங்களுடைய கணவர் யாசிர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு ஏழை தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு பச்சிலம் குழந்தை அம்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. மூணு பேருமே இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க, அம்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு, சுமையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, மூணு பேருமே இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த மூணு பேரும் ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்கிறதுனால அபுஜால அவனை போய் மிரட்டுறான், இஸ்லாத்தை விட்டுரு, இல்லைன்னா அவனை கொலை செஞ்சிருவேன், உன்னை வெட்டிடுவேன், உன துண்டு துண்டாக்கிடுவேன். அபுஜால போய் மிரட்டுறான். சகோதரர்களே, தாய்மார்களே, அங்க என்ன ஆச்சு? சும்மா இன்னைக்கு நம்ம வந்து வசனம் பேசுவோம், ஈட்டி மலையை நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம் சொல்லி. ஆனா அந்த தாய்மார்கள் அந்த சஹாபிகள் உண்மையிலேயே அதை நிலைநிறுத்தி காட்டினாங்க. அபுஜகல் அன்னை சுமையா ரதியல்லாஹு தஆலா இடத்துல வந்து பயமுறுத்துறான், சுமையா நீ ஒரு ஏழை பெண்ணு, உன்னை அடிச்சு வெட்டுற கூட கேட்கறதுக்கு நாதி இல்லை, உனக்கு என்ன இவ்வளவு வைராக்கியம், உன் இஸ்லாத்தை விட்டு ஈமானை விட்டு உன் நல்லபடியா வாழ வைக்கிறோம் அபுஜகல் சொன்னான். அன்னை சுமையா ரதியல்லாஹு தஆலா உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர ஈமானை விடமாட்டேங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, என்ன ஆச்சு? சுமையா ரதியல்லாஹு தஆலா 4 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க, 4 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க, நடந்து வந்துட்டு இருக்காங்க. அபூஜஹல் மறைஞ்சிருந்து அவங்களுடைய மர்மஸ்தானத்திலே 50 ஷஹீதாக்கினான். அன்னை சுமையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவை மர்மஸ்தானத்திலே 50 ஷஹீதாக்கினான் அபூஜஹல். அப்ப இஸ்லாத்திற்காக வேண்டி கொண்ட ஈமானுக்காக வேண்டி முதன் முதலாக உயிரை கொடுத்த பாக்கியத்தை அல்லாஹ் யாரு கொடுத்தாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்தான். சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த விதத்துல உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்களாக எங்களுக்கு பொறாமையா இருக்குது. ரப்பல் ஆலமீன் எத்தனையோ விஷயங்களை, அடிப்படை விஷயங்கள், முதல் முதல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது அதுவும் ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்தான். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காண்டி முதல் முதல்ல உயிரை விட்டது அதுவும் அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்தான், ஒரு ஆணுக்கு தரல. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் உங்கள் மீது செஞ்சிருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கண்ணியம் பாத்தீங்களா, எவ்வளவு மரியாதை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறா பாத்தீங்களா. உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தாய்ங்கிற அந்த பட்டம் இருக்கு பாருங்க, தாய்ங்கிற பட்டம், தாய்மைங்கிற அந்த அந்தஸ்து, அது ஒண்ணு போதுங்க, அதுவே கோடி பெருங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கும் பொழுது எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களை பத்தி அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆனா உங்களை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்றாங்க, பெண்களுக்கு பயான் பண்ணும் பொழுது, யா மாஷர நிசா, ஓ பெண்களே, இன்னி உரித்து கொண்டு அக்சராகலினார், நான் மேராஜுக்கு போயிருக்கும் பொழுது ஆண்களை காட்டிலும் உங்களைத்தான் நரகத்தை அதிகமாக பார்த்தேன் சொல்றாங்க. யா மாஷர நிசா, ஓ பெண்களே, இன்னி உரித்து கொண்டு அக்சராகலினார், நான் உங்களைத்தான் மேராஜில நரகத்தை அதிகமாக பார்த்தேன். இதை கேட்டவுடன் சஹாபி பெண்மொழிகளும் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஓமா சபபுகா யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, அப்படி நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், நாங்கள் ஏன் நரகத்துக்கு அதிகமாக போறோம், என்ன காரணம்? சஹாபி பெண்மணிகள் கேட்டாங்க. கண்ணியத்துக்கு சகோதரிகளே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 காரணம் சொல்றாங்க, பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போறதுக்கு இந்த 4 காரணங்கள் தான் காரணம்னு சொல்றாங்க. அன்துன்ன நாக்கு சாத்து அக்கலின், நீங்கள் அறிவிலும் குறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள். அறிவில் குறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள், மார்க்க பற்றிலும் நீங்கள் குறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள். ரெண்டு காரணம் சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு ரொம்ப அறிவு கம்மி, ரசூலுல்லாஹ் பெண்களை பத்தி சொல்றாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, மார்க்கப்பற்று உங்கள்ட்ட ரொம்ப கம்மி, ஆண்களை விட பெண்கள்ட்ட மார்க்கப்பற்று ரொம்ப கம்மி, மார்க்கமே இபாதத்தை நம்மள்ட்ட ரொம்ப கம்மி. மூணாவது சொல்றாங்க, தக்ஸுர்னல் லைன, எதற்கெடுத்தாலும் சாபம் இடுகின்றீர்கள், கணவனுக்கு நன்றி கிடைத்தனத்தோடு நடந்து கொள்கிறீர்கள். இந்த நாலு காரணத்தை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, இப்போ நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ரெண்டு காரணம் என்ன சொல்றாங்க, தக்ஸுர்னல் லைன், எடுத்ததுதான் சாபம் இடுறீங்க. இன்னைக்கு பார்க்குற பெண்களிடத்தில் உள்ள மோசமான குணம், ரொம்ப கெட்ட குணம், எடுத்ததுலாம் சாபம் இடுறது பார்க்குறோம்ல. ஒரு ஆம்பளைக்கு கோபம் உச்சி ஏறிட்டா அப்படியே தலை ஏறிச்சு கோபம், அப்போ கூட என்ன தெரியுமா சொல்லுவான், அவன் டேய் உன்னை பல்ல உடைச்சிருவோண்டா, நாக்கு எழுத்து வச்சு அறுத்துப்படுவோண்டா, இப்படி தான் சொல்லுவான். ஆம்பளைக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சுடா, இப்படி தான் சொல்லுவான், பல்ல உடைச்சி விடுவேன், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேச போனு நாக்கு எழுத்து வச்சா, இப்படி தான் சொல்லுவான். ஆனால் பொம்பளைக்கு லேசா ஒரு கோவம் வர வேண்டியதான், கோவம் உச்சத்து போனது அவசியம் இல்லை, லேசா ஒரு கோவம் வர வேண்டியதான். அடு நாசமா போனவனே, எடுத்த உடனே தான் பெத்த பிள்ளைய பார்த்த, தன்னுடைய பிள்ளைய பார்த்த, அடு நாசமா போனவனே, ஏன் நாசமா போவா, ஏன் இப்படி செய்யறா. அப்ப பிள்ளைய சாதாரணமா திட்டுறது கூட நாசமா போனவனே ஒரு தாய் திட்டினா, அப்புறம் அந்த பிள்ளை எப்படிங்க பிற்காலத்துல நல்லா இருப்பான். நம்மள ஒரு ஒரு ஒரு சால்ஜாப்பு சொல்லுவோம், ஒரு சாக்கு போக்கு, கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது அசராத், கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது. தாய் சும்மா வார்த்தையில நாசமா போனன்னு சொன்ன உடனே அது என்ன அல்லாஹ் உடனே அதை பழிச்சிருவானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய எந்த வார்த்தைக்கு எந்த நேரத்துல மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவான்னு தெரியாது. மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவான், நீங்க வந்து ஒரு மனசுல கள்ளக்கபடம் இல்லாம ஒரு யதார்த்தமா சொல்லுவீங்க, ஆனா மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிட்டான்னா அதுவே அல்லாஹ்வுடைய அரசுல இருந்துடும். சகோதரர்களை தாய்மார்களே, சாபம் விடக்கூடிய குணத்தை நம்மள்ட்ட எடுத்துடணும். நீ பார்க்கலாம் சில ஊர்களில் ஆரம்பத்துலலாம் கழிச்சல்ல போவே அப்படின்னு திட்டுவாங்க, பொம்பளைங்க கழிச்சல்ல போவே அப்படின்னு திட்டுவாங்க. பார்த்தா அந்த மாதிரியே குழந்தை நேரம் பாந்தி வாந்தி வெதி காலதான் வந்துடும், கழிச்சா வந்துடும், கழிச்சா வந்தா அப்புறம் பார்த்தாங்க இவன் கழிச்சல்ல வந்தா நம்ம தானே ஆஸ்பத்திரி தூட்டி அலைய வேண்டியிருக்குது, டாக்டர்கிட்ட ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரம் அலைய வேண்டியிருக்குது. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா லேட்டஸ்டா மாத்திக்கிட்டாங்க, ஒரு கழிச்சல்ல போவே, ஒரு கழிச்சல் வர உடனே போட்டு போயிடணும், எங்க உயிரப்பட்டு வாங்கக்கூடாது. அதுவும் ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க மாவட்ட தமிழுக்கு ஏற்ற மாதிரி, எகனை எதுகை மோனையோட வித்தியாச வித்தியாசமா எப்படிப்பட்ட திட்டுகள்லாம் பெண்கள் அல்லாஹ்வுக்குமார், ஒண்ணு மத்து உண்மையா போவா, தீ பிடிச்சி திண்ணையில கிடப்பா, நாசமா போவா, நாரி போவா, அல்லாஹ்வுக்குமார். அப்ப இந்த மாதிரி சாபக்கேடான வார்த்தைகளை பெண்கள் சொல்வதை தர சொல்லலாம் சொல்லலாம் வச்சுறாங்க, இதுதான் உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்க்குது, இதுதான் உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்க்குது. சகோதரர்களை தாய்மார்களே, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணங்கள் மறையணும். குழந்தைகள் வாழ்த்தணும், குழந்தை கோவம் வந்துச்சா கோவத்தை சொல்லுங்க, ஏன் நல்லா இருப்பா அப்படின்னு திட்டுங்க, குழந்தைகளை பார்த்து அது வாழ்த்தா போயிடும், நாசமா போவான்னு சொல்லாதீங்க, ஏ நல்லா இருப்பா இப்படி பண்றியே அப்படின்னு சொல்லுங்க குழந்தைங்களை. ஆக அன்புக்குரிய சகோதரர்களை தாய்மார்களே, அந்த சாபம் விடக்கூடிய கெட்ட குணம் உங்களை கொண்டு போய் நரகத்தில் சேர்த்தது. ரெண்டாவது சொல்லாய், அடுத்ததார சொல்லாய் சொல்லாங்க, தக்ஃபுர்னல் ஆஷீர, உங்களுடைய கணவனுக்கு நன்றி கெட்டத்தனத்தோடு நடக்கிறீங்க, உங்களுடைய கணவனுக்கு நன்றி கடத்தனத்தோடு நடக்கிறீங்க. அதுக்கு ரசூல காரணம் ஒரு உதாரணம் சொன்னாங்க, காலமெல்லாம் அவங்க கணவன் உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு போடுவான், கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான், மலையில நனைவான், வெயில காயுவான், சாப்பாட்டை மறப்பான், தூக்கத்தை மறப்பான், ஊனை மறப்பான், உறக்கத்தை மறப்பான், மறந்து அவ்வளோ கஷ்டப்படுவான். ஆண்டவே கேளுங்க, ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் சார் அப்படிங்குமா. அப்ப தன்னுடைய மனைவி மக்கள் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு ஆம்பளை எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், ஆனால் அந்த கணவன் தன்னுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றலங்கிறதுக்காக வேண்டி நான் விருப்பப்பட்ட புடவை வாங்கி தரல, விருப்பப்பட்ட நகையை வாங்கி தரல அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஈஸியா ஒரே வார்த்தையில சொல்லிடுறீங்க, எப்படிங்க உங்களை கண்டிக்க நான் என்ன சுகத்தை கண்டேன், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பேர் நன்றி கிடைத்தனம், எவ்வளோ பேர் நன்றி கிடைத்தனம். நீங்க சாதாரண சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் தாய்மார்களே சகோதரர்களே உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக மரியாதைக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, இந்த மாதிரி கெட்ட குணங்கள் நம்மள்ட்ட எடுபடுத்தப்படணும். அடுத்ததான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்தும் நாக்கு அன்துன்ன நாக்கு சாத்த அகலின், நீங்கள் அறிவிலே குறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள், ஓ தீனின் மார்க்க பற்றிலும் குறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள். கணித்திரை சகோதரர்களே, நான் சொல்லுவேன் பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, ஆண்களை காட்டிலும் அதிகம் மார்க்கப்பட்டு உள்ளவங்க. ஆனா எப்ப தெரியுமா, மார்க்கத்தை அவங்க முறையா விளங்கிருக்கணும். மார்க்கத்தை சரியா புரிஞ்சிருந்தா அவங்கள மாதிரி ஆம்பளைகளால் இவ்வாறு செய்ய முடியாது, அமல் செய்ய முடியாது. ஆனா பெண்களுக்கு மார்க்கம் தெரியாததுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கண்டதெல்லாம் காட்சி, கொண்டதெல்லாம் கோலம், எதை நினைக்கிறாங்களோ அதுதான் மார்க்கம். அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதான் மார்க்கம். அல்ல, முன்னோர்கள் மூதாதையர் காலத்திலிருந்து செஞ்சுட்டு வராங்களோ அதான் மார்க்கம். தொழுவுறது இல்லை, நோம்பு வைக்கிறது இல்லை, எந்த காரியம் செய்யறது இல்லை, வார வாரம் தர்காக்கு மட்டும் போயிடுறது. எத்தனையோ பெண்களை பார்க்கறோம், அதாவது வார வாரம் வீட்டில் ஒரு தேங்காய் பால் புழிஞ்சு, ஒரு வாழைப்பழத்தை அரைஞ்சு போட்டு பால் புழிஞ்சு பாத்தியா ஓதிடுறது. யாராவது அவளியா பேரல, வாரத்தில் ஒரு நாள் எல்லா அவளும் நிறைவேறிடும். சகோதரிகளை தாய்மார்களே, இந்த நிலை மாறணும். மார்க்க ஞானத்தை நீங்க வளர்த்துக்கணும், மார்க்க அறிவை வளர்த்துக்கணும். என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார், வந்து சொன்னார், ஹஸ்ரத் சலவாத்து சொன்னா எவ்வளவு நன்மை அப்படின்ட்டாரு. அப்ப நான் சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் சல்லா அலைய ஸல்லல்லாஹு அலைஹி, மன் சல்லா அலைய மர்ரதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ர மர்ரா, என் மீது யார் ஒரு முறை சலவா சொல்கிறானோ அவன் மீது சொன்னாங்க, மன் சல்லா அலைய ஸல்லல்லாஹு அலைஹி, மன் சல்லா அலைய மர்ரதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ர மர்ரா, என் மீது யார் ஒரு முறை சலவா சொல்கிறானோ அவன் மீது அல்லாஹ் பத்து முறை சலவா சொல்றான். ரசூலா சொல்றாங்க, அதனால் அவ்வளோ நன்மை இருக்குது, அதனால் செலவாத்தை நிறைய சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை ஹஸ்ரத், ஒரு செலவாத்தை ஓதுனா நானூறு நன்மை இருக்குதாமே, அந்த செலவாத்தை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அது என்ன செலவாத்து தெரியலங்க, எனக்கு தெரியாதுங்க, நான் கேள்விப்பட்டதில்லை அப்படின்றவொன்னே அவர் சொன்னார், இல்லை எங்கள் வீட்டில் பொம்பளைங்க ஓதுறாங்க அந்த செலவாத்தை, ஒரு செலவாத்தை ஓதுனா நானூறு நன்மையா, அந்த செலவாத்தை பத்து வருஷமாக எங்கள் வீட்டு பொம்பளைங்க ஓதுறாங்க. அது எப்படி ஓதுவாங்கன்னு சொன்னால், எப்படி ஓதுவாங்கன்னு சொன்னால், வேலைக்கிழமை ராத்திரியில் வீட்டு மூளை செவத்து மூளை இருக்குது பாருங்க, அந்த மூளையில் ஒரு ஆணி அடிச்சிடறதான், ஆணி அடித்து வேலைக்கிழமை ராத்திரி வந்த உடனே அந்த ஆணியில் ஒரு மலை மல்லிகைப்பூ சுற்றுறதான். அவர் சொல்கிறாரு, நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவர் சொல்கிறாரு, அந்த ஆணியில் ஒரு மலை மல்லிகைப்பூ சுற்றுறதான், சுற்றின உடனே அந்த மல்லிகைப்பூக்கு மேலே ஃபாத்திமா நாயகம் வந்து ஆஜராகிடுவாங்களாம். அந்த ஆணி மேலே மல்லிகைப்பூ சுற்றின உடனே அந்த மல்லிகைப்பூக்கு மேலே ஃபாத்திமா நாயகம் வந்து ஆஜராகிடுவாங்களாம். அந்த மல்லிகைப்பூக்கு நேராக கீழே உட்காந்து இந்த செலவாத்த ஓதுனா, ஒரு செலவாத்த ஓதுனா நானூறு நன்மை கிடைக்குமா, அந்த செலவாத்து ஓத ஓத ஓத ஓத தான் ஃபாத்திமா நாயகம் அப்படியே அந்த மல்லிகைப்பு மேலே வந்து ஆஜராகி நம்ம கேட்குற துவாவெல்லாம் கபூல் செய்வாங்களாம், நம்முடைய நாட்டத்தெல்லாம் ஆஜத்தெல்லாம் நிறைவேற்றுவாங்களாம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொல்ல, இதெல்லாம் பெண்களுடைய மூடப்பழக்கங்க, இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த ஆதாரம் கிடையாது, பைத்தியகரத்தனமான சட்டங்கள் இதெல்லாம். சரி, அவங்க என்ன செலவாத்து ஓதுனா அதையாக கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அவர் வீட்டில் போய் கொண்டு கொடுத்தார் செலவாத்தை, வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தார். என்ன தெரியுமா செலவாத்து, ஒரு செலவாத்து ஓதுனா நானூறு நன்மை அந்த செலவாத்து, சல்லி நூறு, செலவாத்து நூறு, எண்ணி நூறு, எண்ணாம நூறு, மொத்தம் நானூறு. அது எழுதி கொண்டு காட்டுறாங்க, அதை சல்லி நூறு, செலவாத்து நூறு, எண்ணி நூறு, எண்ணாம நூறு, நானூறு நன்மையா ஒரு செலவாத்து ஓதுனா. அப்போ அதுவும் எந்த மாதிரி உட்காந்து ஓதணுமா, ஆணையில் மல்லிகைப்பூ சுற்றி அந்த மல்லிகைப்பூக்கே உட்காந்து ஓதணுமா. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இது எவ்வளோ நாள் நடக்குது, பத்து வருஷமா ஓதுனா சார் அப்படின்ட்டார். பத்து வருஷமா எங்க வீட்டு பெண்கள் வெள்ளிக்கிழமை ராத்திரி இப்படிதான் ஓதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சகோதரிகளை தாய்மார்களே, என்ன காரணம், நீங்க மார்க்க இல்மை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுறது கிடையாது. இன்னைக்கு உங்களிடத்துல டிவி மேல இருக்கிற மோகம், டிவியில போடக்கூடிய சினிமாக்கள் மேல இருக்கிற மோகம், அதுல போடக்கூடிய தொடர்கள் மேல இருக்கக்கூடிய மோகம், மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுல நீங்க காட்டுறது இல்லை. சகோதரிகளை தாய்மார்களே, நீங்க நல்ல நல்ல இஸ்லாமிய புஸ்தகங்களை படிங்க, நல்ல நல்ல இஸ்லாமிய நூல்களை படிங்க. இது போன்ற பெண்கள் பயன் நடக்கும் பொழுது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வச்சு அங்கே வந்து கலந்துக்க, அப்போதான் ஷைத்தான் இல்லாத பிள்ளாத வேலையெல்லாம் கொடுப்பான் உங்களுக்கு. பயன் நடக்குதுன்ற பொழுது தான், ஐயோ அஞ்சு மணிக்கு பயானா, எனக்கு அப்போ தான் அஞ்சு மணிக்கு என் வேலை வீட்டில் வேலை ஒன்று இருக்குது, என் மாப்பிள்ளை அப்போ தான் ஃபோன் பண்ணுவார், என் பிள்ளைங்களுக்கு அப்போ தான் நான் டீ போட்டு கொடுக்கணும், என் பிள்ளைங்களுக்கு அப்போ தான் டியூஷன் படிச்சு கொடுக்கணும். ஷைத்தான் அந்த நேரத்தில் இல்லாத பிள்ளாத வேலையெல்லாம் கொடுப்பான். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறது என் மேலே கடமை அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி பயான்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து மார்க்க ஞானத்தை வளர்த்துக்கணும் சகோதரிகளை தாய்மார்களே. அல்லது குறைந்தபட்சம் வீட்டில் நல்ல நல்ல இஸ்லாமிய பயான்களுடைய கேசட்டை போட்டு கேட்கணும். கண்ட கண்ட சினிமா பாட்டு நம்முடைய வீடுகளை பாடாமல், கண்ட கண்ட டான்ஸுகளும் கண்ட கண்ட மியூசிக்குகளும் நம்ம வீடுகளை கேட்காம நல்ல நல்ல பயான்களை போடுங்க. நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க, பயான்கள் போட்டு அதை பாட்டு கேசட்டுகள் கேட்டுகிட்டே இருங்க, நாலு நல்ல வார்த்தைகள் காதல் விழும், அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு ஹிதாயத்தை கொடுப்பான். அல்லது வீட்டில் குரானுடைய கேசட்டுகளை போடுங்க, குரான் தர்ஜுமாவோட இன்னைக்கு கிராத்துகள் வந்துருக்குது, தர்ஜுமாவோட கிராத்துகள் வந்துருக்குது, அந்த கேசட்டுகளை போடுங்க, இன்ஷா அல்லாஹ் வீட்டில் அல்லாஹ் ரஹமத் இறங்கும். அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே, அதனால் நான் மார்க்க ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த மார்க்க ஞானம் இருந்தால்தான் நீங்கள் மார்க்க இபாதத்தை வளர்த்து கொள்ள முடியும், மார்க்க பற்றை வளர்த்து கொள்ள முடியும். உங்களோட மார்க்க ஞானம் இல்லைன்னு வச்சுங்க, என்னமோ செஞ்சுட்டு இருப்பீங்க, மார்க்கங்கிற பேர்ல, இபாதத்துங்கிற பேர்ல, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான காரியங்கிற பேர்ல எதையோ செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், குல் ஹல் நுனபிஉகும் பில் அஹ்சரீன அமலா. நபியே நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹல் நுனபிஉகும் பில் அஹ்சரீன அமலா. அதாவது ஒன்னு அமலே செய்யாம ஒருத்தன் நஷ்டமா போயிட்டான், அமலே செய்யல அவன் நஷ்டவாளி ஆயிட்டான், இது ஒரு பெரிய நஷ்டம் கிடையாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஹல் நுனபிஉகும் பில் அஹ்சரீன அமலா, அமல்கள் செய்தும் நஷ்டமடைந்தவர்கள் யார் என்றான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஒருத்தன் வியாபாரமே செய்யலங்க, வீட்டிலே முடங்கி கிடக்குறான், இவன் தன்னோட நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் வீணாக்கிட்டு இருக்கான்னா அதுல அர்த்தம் இருக்குது. இவன் நஷ்டவாளி, வியாபாரமே பண்ணல, கடைக்கு போல, கடத்துறக்கல, ஒன்றும் பண்ணல, வீட்டிலே கிடக்கா, இவன் நஷ்டவாளி, இது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா ஒருத்தன் கடை திறந்து பெரிய முதல் போட்டு லட்சக்கணக்கில் செஞ்சு கஷ்டப்பட்டு பாடுபட்டு கடைசியில நஷ்டமாயிடுச்சு போச்சுடா, இதுதான் பெரிய நஷ்டம். அதான் அல்லாஹ் சொல்றான், அமலே செய்யல, ஒருத்தன் இபாதத்தை செய்யல, தொழுவே இல்லை, நோம்பே வைக்கல, ஜக்காத்தே கொடுக்கறது இல்லை, இவன் நாளைக்கு அல்லாட்ட போய் நின்று குற்றவாளி ஆகிறது பெரிய ஆச்சரியப்படுத்தக்க விஷயம் அல்ல, அது பெரிய நஷ்டம் அல்ல. ஆனால் குல் குல் ஹல் நுனபிஉகும் பில் அஹ்சரீன அமலா, அமல்கள் செய்தும் நஷ்டமடைந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா என்று நபியே நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அவங்க யார் தெரியுமா? அல்லதீன குல் ஹல் நுனபிஉகும் பில் அஹ்சரீன அமலா, அல்லதீன வல்ல சாயஹும் பில் ஹயாத்தி துன்யா, அல்லதீன வல்ல சாயஹும், அவர்களுடைய செய்த முயற்சிகள் எல்லாம் உலகத்தில் பாழாகி விட்டன. அல்லதீன வல்ல சாயஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர் உலகத்தில் செஞ்ச எல்லா நற்காரியங்கள், பெரிய பாடம் செஞ்சிருப்பாங்க, பெரிய கஷ்டப்பட்டிருப்பாங்க, பெரிய மெனக்கெட்டிருப்பாங்க, முஸ்லீம் எடுத்திருப்பாங்க, ஆனால் வல்ல சாயஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, உலகத்தில் அவர்கள் பட்ட பாடு, எடுத்துக்கொண்ட கஷ்டங்கள், எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் வீணாகி போயிடுச்சு. ஆனா ஒஹும் யஹ்சபூன, அவங்க என்ன தெரியுமா நினைச்சிருந்தாங்க, அன்னகம் யுஹ்சினு உன சொன்னா, ரொம்ப அழகான காரியம் செய்ய நினைச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்ல காரியம் பண்ற நம்மோ, நல்ல இபாதம் செய்யறோம் அப்படின்னு நினைச்சு அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய இபாதத்துகள் எல்லாம் முயற்சிகள் எல்லாம் நல்ல சாயோகம் உலகத்திலே பாழாயிடுச்சு. அப்படிப்பட்ட நஷ்டவாளிகளை அறிவிக்கட்டுமான்னு நல்லா கேட்கிறான். சகோதரிகளை தாய்மார்களே, நம்ம மார்க்க ஞானம் இல்லாமல், மார்க்க அறிவு இல்லாமல், மனபோல போக்கில் எதையும் இபாதத்தை நினைச்சு செஞ்சுட்டு இருந்தோம்னா இப்படித்தான் ஆகும். கஷ்டப்பட்டு அதுக்கான பெரிய முஸ்லீம் எடுத்திருப்போம், பெரிய மேனத் எடுத்திருப்போம், ஆனா கடைசியில அல்லாட நிற்கும் பொழுது, ஆஹா, நம்ம செஞ்ச காரியம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற காரியம் அப்படின்னு நம்ம விளங்கியிருப்போம். சகோதரிகளை தாய்மார்களே, அதனால நாங்கள் காலங்காலமா இப்படிதான் செஞ்சுட்டு வர்றோம், நாங்கள் அந்த காலத்திலேருந்தே இப்படித்தான் செய்யறோம், எங்க குடும்ப வழக்கம், ஊர் வழக்கம், கோத்திர வழக்கம், இது எல்லாத்தையும் ஓரமாத்திக்கு வச்சுட்டு, அல்லாவுடைய வழக்கம் என்ன, அல்லாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்ன, இதை புரிஞ்சு இன்ஷால்லா நீங்க எல்லாம் அமல் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, நிச்சயமாக சகோதரிகளை தாய்மார்களே, உங்களுடைய வீடு அல்லாவுடைய அருள் இறங்கக்கூடிய வீடா இருக்கும், உங்களுடைய பிள்ளைகள் அல்லாவுடைய ரஹமத்தை ஏந்திய பிள்ளைகளா வளருவாங்க, இல்லைன்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளே நாளைக்கு நம்மளை எட்டி உதைப்பாங்க. ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே, உங்களுக்கு அல்லாஹ் சுபானத்தலா எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பை, எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் உங்களை சுமத்திருக்கான்னு சொன்னா, நீங்க இஸ்லாத்தை, நீங்க இஸ்லாத்தை இப்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னா அந்த பொறுப்பு உங்க மேல மட்டும் இல்லை. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானத்துல்லாஹ் பெண்களுக்குன்னு சில இயற்கை குணங்களை கொடுத்துருக்கான், இயற்கை குணங்களை கொடுத்துருக்கான். எப்படி கொண்ட குணம் சொன்னா, தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும், தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும், வேண்டாம் வேண்டாம். இது பெண்களுக்கு உள்ள அல்லாஹ் கொடுத்த இயற்கையான குணம், அதனாலதான் பாருங்க பத்தியா சொல்லிடணும், இது பெண்களுடைய ஒரு விதமான இயற்கை குணம். அதான் பொதுவா சொல்லுவாங்க, ஒரு செய்தி ஊரு பூரா பரவணும்னு சொன்னா, ஒரு செய்தி ஊரு பூரா பரவணும்னு சொன்னா அதுக்கு பள்ளிவாசல ஏலம் பண்ண வேண்டியதில்லை, தண்டராப்பட திருத்தரா சொல்ல வேண்டியதில்லை. ஒரு பொம்பளைய கூப்பிட்டு, அம்மணி இந்த மாதிரி செய்தி, இது யார்ட்டையும் சொல்லாத, ரகசியம் அப்படின்னு சொல்லணும். ஒரு பொம்பளைகிட்ட சொல்லி, அம்மணி இது ரகசியம் யார்ட்டையும் சொல்லாதேன்னு சொல்லணும். அப்பதான் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அது அப்படியே அமானதம் அப்ப இன்னொருத்தர் சொல்லுவாங்க, சொல்லிட்டு அம்மணி இது ரகசியம் யார்ட்டையும் சொல்லாத, அந்த மாதிரி இன்னொருத்தர் சொல்லி, அம்மணி இது ரகசியம் யாருக்கும் சொல்லாத, இப்படி அஞ்சு நிமிஷம் ஊர் பூரா பரவிடும் செய்தி. இது பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இயற்கை குணம், இது தனக்கு தெரிஞ்ச நாலு பேரும் சொல்லிடணும். ஆம்பளை அப்படி இல்லைங்க, ஆம்பளைக்கு அல்லாஹ் ரெண்டு காது கொடுத்து, அதுதான் பொம்பளைக்கு ரெண்டு காது கொடுத்துருக்கான், ஆனா பொம்பளை ரெண்டு காதுனாலே வாங்கி உள்ளத்துக்குள்ள இறக்குவாங்க. ஆம்பளை அப்படி இல்லை, ஒரு கதால வாங்கி ஒரு கதால விட்டுட்டு போயிட்டே இருப்பான் பாட்டுக்கு. பெண்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட குணத்தை கொடுத்துருக்கான்னு சொன்னா, ஒரு செய்தி தனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுங்க, அதை அடுத்தவங்க சொல்லி ஆகணும். சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த குணத்தை நாம நல்ல காரியத்துக்காண்டி பயன்படுத்தணும். நமக்கு ஒரு நாள் நல்ல விஷயம் தெரியுமா, அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அதை இது எப்ப நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தும் சொன்னா, நாம வந்து அல்லாஹ்வுடைய இபாதத்தோட தக்வாவோட இறை அச்சத்தோட நம்முடைய வீடுகளை அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கக்கூடிய வீடுகளை ஆக்கி வைத்திருப்போம் என்றால், நிச்சயமா என்ன நடக்கும், அந்த வீட்டுல என்ன நடக்கும், நமக்கு தெரிஞ்ச நாள் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். இல்லைன்னு சொன்னா கிராமத்து பக்கம் பார்க்கலாம். சில ஊர்களில் கிராமத்து பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தஞ்சாவூர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்துலலாம் பொம்பளைங்க குளத்தால தான் போய் குளிக்க போவாங்க. குளத்துல தான் பெரும்பாலும் போய் குளிக்க போவாங்க. குளத்துல போய் குளிப்பாங்க, துணி துவைப்பாங்க, துவைச்சிட்டு வருவாங்க. அப்ப குளத்துக்கு தனியா போய் குளிக்கிறது போர் அடிக்கிறதுனால ரெண்டு மூணு பொம்பளைகளும் சேர்ந்துப்பாங்க, ரெண்டு மூணு பொம்பளையா சேர்ந்துப்பாங்க, சேர்ந்து குளிக்க போவாங்க. அதுல சில சமயத்துல வடக்கு தெருக்கார பொம்பளை ஒருத்தியும் தெற்கு தெருக்கார பொம்பளை ஒருத்தியும் ரெண்டு பேரும் சேருவாங்க. சரி வா ஆத்துக்கு போலாம் அப்படின்னு ஆத்துக்கு போகும்போது ஆரம்பிப்பாங்க. என்ன தெரியுமா, யாரையாவது மூணாவது பொம்பளை பத்தி ஆரம்பிப்பாங்க. அடியே அந்த எத்த ஊட்டி ஐயாபி வச்சிருந்த வேலையை பத்தியா அப்படின்னு ஆரம்பிப்பான். ஆரம்பிச்சா அல்லாஹ் அக்பர், அந்த ஐயா பீவிய கழுவு கழுவு கழுவுன்னு கழுவி கழுவி குடிச்சி அங்க குளத்துக்கு போவாங்க. குளத்துக்கு போய் குளிப்பாங்க, குளிக்கும் போது ஐயா பீவியை பத்தி பேச்சு. துவைப்பாங்க, துவைச்சு துணியை கழுவுறாங்களோ இல்லையா, ஐயா பீவியை கழுவி ஆவாங்க. ஐயா பீவியை பத்தி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஐயா பீனி யாரும் கோச்சிக்காதீங்க, ஒரு விளங்குறதுக்கான உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த ஐயா பீவியை பத்தி கழுவுகளும் கழுவுவாங்க. திரும்பி வரும்போது அந்த பொம்பளை பத்தியே கழுவிட்டே வருவாங்க. போகும்போது அந்த பொம்பளை பத்தி புறம், அங்க அங்க இருக்க குளிக்கும் போது அந்த பொம்பளை பத்தி புறம் பேசுவாங்க. துணி துவைக்கும் போது அந்த பொம்பளை பத்தி புறம் பேசுவாங்க. திரும்பி வரும்போது அந்த பொம்பளை பத்தி பேசுவாங்க. இவ்வளவு புறம் பேசி இப்ப திரும்பி வந்த பிறகு தெற்கு தெருக்காரி தெற்கு பக்கம் போவா, வடக்கு தெருக்காரி வடக்கு பக்கம் போவா, ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய இடம் வந்துடும். இப்ப சொல்லுவா, சரி விடு ஊர் போல, நமக்கு எதுக்கு எங்க பிரிகிற இடத்துல ஏந்த ஆரம்பிச்சா ஊர் போல, குளத்துக்கு போய் குளிச்சு கழுவி திரும்பி வர வரல ஊர்பலா பேசிட்டு இப்ப ரெண்டு பேரும் பேச வாய்ப்பு இல்லை. இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போகுது, ரெண்டு பேரும் பிரிவு ஜங்ஷன்ல நின்றுகிட்டு, சரி விடு ஊர்பலா நமக்கு எதுக்கு. அப்ப ஏன் இந்த குணம் பெண்கள்ட்ட இருக்குதுன்னு சொன்னா, பெண்கள்ட்ட இயற்கையாகவே அல்லாஹ் ஜல்லஷானத்துல அடுத்தவங்களுக்கு ஒரு செய்தி எத்தி வைக்கிற குணத்தை கொடுத்துருக்கான். இந்த குணத்தை அந்த பெண் நல்ல மார்க்கப்பட்டுள்ள பெண்ணா இருப்பாளேனால், ஒரு இபாதத்துள்ள பெண்ணா இருப்பாளேனால், அவளும் பேசுவா. எங்க குளத்துக்கு போகும்போது பேசுவா, குளிக்கும் போது பேசுவா, துவைக்கும் போது பேசுவா, திரும்பி வரும்போது பேசுவா. ஆனால் அந்த பேசக்கூடிய பேச்சு நல்ல பேச்சா இருக்கும். அல்லாஹ் பத்தி பேசுவா, ஆகரத்தை பத்தி பேசுவா, எங்கேயாவது பயானுக்கு போயிருப்பா, அந்த பயானை பத்தி பேசுவா. இன்னைக்கு பாக்குறாங்க ஆம்பளைங்க பள்ளிவாசல சும்மா பயான் கேட்கறாங்க, ஆம்பளைங்க பள்ளிவாசல சும்மா பயான் கேட்கறாங்க. எத்தனை ஆம்பளைங்க உங்க வீடுகள்ல வந்து அஜரத்தை இன்னைக்கு பயான் என்ன விஷயம் சொன்னாலும் சொல்றாரு பாருங்க. அஜரத்து அடுத்தவங்களுக்கு அந்த எத்தி வைக்கக்கூடிய செய்தி சகோதரிகளை தாய்மார்களே நல்ல செய்தியாக இருக்கணும். அடுத்தவங்களுடைய பலாயை பத்தி கழுவுறதோ, அடுத்தவங்களுடைய குறைய பத்தி ஆராயறதோ, அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல சொல்றான், ஆண்களே பெண்களே, நீங்கள் உங்களுடைய செத்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட ஆசைப்படுகிறீர்களா? யாரை பத்தி புறம் பேசுறமோ அவங்களுடைய பச்சை கறியை சாப்பிடுறதுக்கு சவானங்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. அதுக்கு முந்தின ஆயத்துல சொல்றான், அதுக்கு முந்தின ஆயத்துல யாய் வல்லதீன் ஆமனு மூமின்களே லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா யகூனு கைரம் மின்ஹும். மூமின்களே, யார் யாரை பத்தி பரிகாசம் பேசாதீங்க, மட்டமா நினைக்காதீங்க. அல்லாஹ் சொல்றான், யாரும் யாரை பத்தி எந்த ஒரு கூட்டமும் மற்றொரு கூட்டத்தை பார்த்து பரிகாசமா நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறான். சொல்லிட்டு அடுத்த வாசகம் என்ன தெரியுமா, யாரும் யாரையும் பரிகாசமா செய்யாதீங்கனாலே பொதுவா ஆம்பளை பொங்கல் பொம்பளை பெரியவங்க வச்சுனவங்க எல்லாம் வந்துருவாங்க. ஆனா அடுத்து ஸ்பெஷலா அல்லாஹ் சொல்றான், எந்த பெண்ணும் இன்னொரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏன் பொதுவா அல்லாஹ் முன்னாடி சொல்லிட்டான் மூமின்களே யாரும் யாரையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். அடுத்து ஸ்பெஷலா சொல்றான், எந்த பெண்ணும் இன்னொரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம். அப்ப ஏன் இந்த குணம் பெண்கள்கிட்ட அதிகமா உண்டு, அடுத்தவங்களை மட்டமா நினைக்கிறது, அடுத்தவங்களை பத்தி மட்டமா பேசுறது, அடுத்த பெண்கள் மனசு வருத்தப்பட மாதிரி குத்தி குத்தி பேசுறது, அவளை பரிகாசம் செய்யறது, இதெல்லாம் அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே, ஒரு பெண்ணை மனதை வேதனைப்படுத்துவீர்கள் என்றால் அல்லாஹ் ஒருபோதும் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். நீங்க மத்த தொழுகல நோன்பு வைக்கல இது கூட அல்லாஹ் நடந்த மன்னிச்சிடலாம், ஆனால் அடுத்தவர்கள் உள்ளத்தை வேதனைப்படுத்துவோம் என்றால் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். எதுவரை நம்மளால் வேதனைப்படுத்தப்பட்டவர் மன்னிக்க மாட்டாரோ அதுவரை. சகோதரிகளை தாய்மார்களே, இந்த விஷயங்களை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நம்முடைய வீடுகள்ல, நம்முடைய வீடுகள் அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய அருக்குடை இறங்கக்கூடிய வீடுகளா மாத்தணும். ஒவ்வொரு பெண்ணும் 24 மணி நேரம் டிவியே ஓடிக்கிட்டு வீடாக ஒரு வீட்டை ஒரு பெண் ஆக்கி வைத்திருப்பாள், அப்புறம் அந்த வீட்டுல எப்படிங்க ரஹமத்துடைய மலக்குமார்கள் வருவாங்க, எப்படிங்க அல்லாஹ்வுடைய அருக்குடை இறங்கும். கண்ணியத்திற்கு சகோதரிகளை தாய்மார்களே, இந்த நிலை மாறணும். உங்களோட வீடுகள்ல ஐவேளை நீங்களும் தொழுவணும், உங்களுடைய குழந்தைகளை தொலை வைக்கணும். ஏன்னு சொன்னா நீங்க ஒரு தப்பு செய்றீங்கடா, அந்த தப்பு உங்களோட போறது இல்ல. சகோதரிகளை தாய்மார்களே, நாளைக்கு அந்த தப்பு உங்களுடைய பிள்ளைகளும் செய்யும். நீங்க ஒரு நல்ல காரியத்தை செய்றீங்கடா, அந்த நல்ல காரியம் உங்களோட போறது இல்ல, நாளைக்கு அந்த நல்ல காரியத்தை உங்களுடைய பிள்ளையும் செய்யும். தாய் குரானை எடுத்து வச்சு தலையை ஆட்டி ஆட்டி வந்து ஓதுறான்னு சொன்னா, ஒரு தாய் குரானை திறந்து வச்சுக்கிட்டு ஓதுறான்னு சொன்னா, அவருடைய 3 வயசு 4 வயசு அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. குரானா குபதம் புக்கான் தெரியாது. அதுல என்ன பண்ணும், தலையில துணி தூக்கி போட்டுக்கிட்டு தாய மாதிரியே உட்காந்து ஆடிட்டு உட்காந்துருக்கும். அது குரானை திறந்து வச்சிருக்கமா குமுதம் முகம் திறந்து வச்சிருக்கமா அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா தாய் செய்யற காரியத்தை அப்படியே அது செய்யும். தாய் வீட்டுல தொழுதான்னு சொன்னா அதை பார்க்கக்கூடிய குழந்தை அதுவும் கடந்து புத்தடியில் முட்டும், ரோட்டாக தரலவே முட்டும். அது உதவி செய்ய தெரியாது, தொழ தெரியாது. ஆனா அம்மா மாதிரியே கையை கட்டிக்கிட்டு இப்படி அம்மா மாத்தையே பார்த்துட்டு முணு முணு முணு முணு வாயை முணு முடுத்துட்டே நிற்கும். இப்ப பாருங்க, உங்களுடைய குழந்தைகளை நல்ல குழந்தைகளா உருவாக்குவதும் தீய குழந்தைகளா உருவாக்குவதும் உங்களுடைய கையில தான் இருக்குது. அதான் ஒரு அறிஞன் ரொம்ப அழகா சொன்னான், எந்த குழந்தையுமே நல்ல குழந்தைதான் அது மண்ணில் பிறக்கும் பொழுது. எந்த குழந்தையுமே நல்ல குழந்தைதான் அது மண்ணில் பிறக்கும் பொழுது, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அது அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்க்கும் பொழுது. தாயுடைய வளர்ப்புல தான் குழந்தை நல்லவனாகவோ கெட்டவனாகவோ மாறுது. இதுதான் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மௌலூதின் யூலதரா ஃபித்ரத்துல் இஸ்லாம், உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கின்றன. அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையர் தான், அந்த குழந்தையினுடைய தாயும் தந்தையும் தான் யூ ஹவ்விதானிகி, அந்த குழந்தையை ஒரு யகூதியாகவோ அவ்யூ நசீராணிகி அல்லது ஒரு நஸ்ராணியாகவோ அவ்யூ மஜிசானிகி அல்லது ஒரு நெருப்பு வணங்கக்கூடிய மஜூசியாகவோ ஆக்கி விடுகிறார்கள். அப்ப குழந்தை உலகத்துல பிறக்கும் பொழுது நல்ல குழந்தையா தான் பிறக்குது. அந்த குழந்தை நல்ல குழந்தையாக மாறுவதும் தீய குழந்தையாக மாறுவதும் தாயுடைய வளர்ப்புல தான் இருக்குது. ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே, கடைசியில் ஒரே ஒரு நீதி கதையை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய திருடன், ஒரு பெரிய திருடி எத்தனையோ திருட்டுகள்ல அகப்பட்டு தப்பிச்சு தப்பிச்சு தப்பிச்சு போய் கடைசியில் ஒரு பெரிய திருட்டுல மாட்டிடுறான். மாட்டி அவனுடைய எல்லா திருட்டுகளும் நிரூபிக்கப்பட்டு அவன் தூக்கு தண்டனை நிறைவேற்றுறாரு. மன்னர் என்ன பண்றாரு, தூக்கு தண்டனை நிறைவேற்றுறாரு. அப்போ அந்த மன்னர் கடைசி ஆசையா அந்த கைதியிட்ட கேட்கிறாரு, உன் கடைசி ஆசை ஏதாவது இருக்குதாப்பான்னு கேட்கிறாரு. அப்ப அந்த கைதி சொல்றான், என் பெத்த தாயை பார்க்கணும், அதான் என்னோட கடைசி ஆசை அப்படிங்கிறான். என்னோட பெத்த தாயை பார்க்கணும் தூக்கில போடுறதுக்கு முன்னாடி, அதான் என்னோட கடைசி ஆசைன்னா. மன்னருக்கு ஒரே சந்தோஷம், இந்த இவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் இவ்வளவு பெரிய திருடனா இருந்தாலும் மோசக்காரனா இருந்தாலும் பெத்த தாய் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கான அப்படின்னு சொல்லி அவனுடைய தாயை கூட்ட சொன்னாங்க. தாயை கூட்டு வந்த உடனே அந்த தூக்கு கைதி என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, நேரம் அந்த தாய்கிட்ட போனான். தாய்கிட்ட போய் அப்படியே சீறி பாஞ்சி அந்த தாயுடைய காதை கடிச்சு துண்ட துப்பிட்டான். தாயுடைய காதை கடிச்சு அப்படியே கடிச்சு துப்பிட்டான். கீழே கையை கடிச்சான், அவ காலை கடிச்சான், மூக்க கடிச்சான், கடிச்சு அவளை போட சித்திரவதைப்படுத்தினான். காவலர்களாம் ஓடிந்து பிடிச்சாங்க. பிடிச்சாட பாவி தாய் முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டங்கிறதுக்கான தாயை கொண்டு வந்தா, இப்படிப்பட்ட தாய் காதை கடிச்சு துப்பிட்டியடா, இன்னும் உடம்பு போட கடிச்சு கடிச்சு நாசமாக்கிட்டியடா அப்படிங்கும் பொழுது அந்த தூக்கு தண்டனை கைதி சொல்றான், நான் இவ்வளவு பெரிய திருடனா மாறி இன்னைக்கு தூக்கு தண்டனை அடைஞ்ச அளவுக்கு என் உயிரை மாய்ச்சிக்கிறேன்னா அதுக்கு இந்த பாவிதான் காரணம் அப்படின்னு தாயை கடை காட்டுறான். தாயை காட்டுறான் ஏன் சொன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என் பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஒரு சின்ன பொருளை திருட்டு வந்தேன், என்னோட விளையாடக்கூடிய விளையாட்டு சிறுவனுடைய ஒரு சின்ன பொருளை திருட்டு வந்தேன், அப்ப இந்த தாய் என்னை கண்டிக்கல, என்ன அதட்டல, அவன் என்ன பண்ணா கண்டுக்காம விட்டா, அந்த குணம் தான் பின்னால் என்ன பெரிய திருடனா மாத்திருச்சு. அன்றைக்கே என் தாய் என்னை கண்டிச்சு இந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய திருடனா மாறி இருக்க மாட்டேன், இன்னைக்கு தூக்கு தண்டனைக்கு முன்னாடி தூக்கு கைதுக்கு முன்னாடி தூக்கு தண்டனை கைதியா நிறுத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆக என்னோட இந்த நிலைக்கு இந்த தாய் தான் காரணங்கிறதுனால நான் அவளை அப்படி கடிச்சு துப்புனேன் அப்படிங்கிறேன். சகோதரிகளை தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா வளரணும்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு மார்க்கத்தை கத்துக் கொடுக்கணும். இரவுல குழந்தைகளை வெளியே போகலாம்னு சொன்னா பேய் கதையை சொல்லியோ பிசாசு கதையை சொல்லியோ குழந்தைகளை பயமுறுத்தாதீங்க. குழந்தைகளை எப்பமாவது பயமுறுத்தணும்னு சொன்னா பூச்சாண்டி வருவான்னு சொல்லாதீங்க, சைத்தான் வருவான்னு சொல்லுங்க. சைத்தான் வருவான், சைத்தான் வந்து புடிச்சிட்டு போயிடுவான். அப்படி அந்த குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே சைத்தான் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துங்க. சைத்தான் ரொம்ப மோசமானவன், நம்மளை வெளிக்கெடுத்துறோம் அப்படிங்கிற சைத்தான் மேல ஒரு ஆசை, ஒரு சைத்தான் மேல ஒரு வெறுப்பையும் வெறியையும் ஏற்படுத்துங்க. அந்த குழந்தைய நல்ல காரியத்தை சேர்த்துக்காண்டி இந்த காரியத்தை செஞ்சா அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் நீ கேட்கறதெல்லாம் தருவான், நீ அல்லாஹ்ட்ட கேளு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ்வின் பக்கம் ஆர்வத்தை உண்டுங்க. அது மட்டும் இல்ல சகோதரிகளை தாய்மார்களே, குழந்தைகள் நம்மள்ட்ட வந்து ஏதாவது அம்மா எனக்கு சைக்கிள் வேணுமா அத்தாட்ட சொல்லி வாங்கித்தாங்கம்மா அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல குழந்தை நினைச்சுவா உங்க அத்தாட்ட நீயே போய் கேளு அப்படின்னு சொல்லாதீங்க. குழந்தைகிட்ட அன்பா சொல்லுங்க, சரிம்மா நானும் சொல்றேன், நீ அல்லாஹ்ட்ட கேளு, நான் அத்தாட்ட கேட்கிறேன், நீ அல்லாட்ட கேளு, அல்லாஹ் உங்க அத்தாக்கு பரக்கத்தை கொடுத்தான்னு சொன்னா உங்க அத்தா வாங்கி தந்துருவாங்க. அப்படி அந்த குழந்தைகளுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அல்லாட்ட கேளு அல்லாட்ட கேளுன்னு சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை திருப்பியவர்களினால் சகோதரிகளை தாய்மார்களே, அந்த குழந்தைகள் இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் மிகப்பெரிய வழியாக அவுளியாவா வருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே கண்ணித்துக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே, அல்லாஹ் ஜலஷானவ தலா எப்படி உங்களுக்கு எத்தனையோ விஷயங்களை சிறப்பை கொடுத்திருக்கிறானோ, முதன் முதலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒரு பெண்ணு கொடுத்தானோ, முதன் முதலா ஷஹீதாக்கூடிய பாக்கியத்தை ஒரு பெண்ணு கொடுத்தானோ சகோதரிகளை தாய்மார்களே, அதே மாதிரி எத்தனையோ பொறுப்புகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கான், எத்தனையோ பொறுப்புகளை கொடுத்துருக்கான். அந்த பொறுப்புகளை நீங்கள் சரியான நம்ம நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய பார்வையிலே நீங்கள் சிறந்த கண்மணிகளாக, சிறந்த சீதேவிகளாக, சிரித்த வண்ணமா சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல அடியாளர்களாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஆகலாம். இல்ல உங்களுடைய பொறுப்பை நீங்க தட்டி கழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அது உங்களோட போகாது, உங்களுடைய கணவன்மார்களை பாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும், உங்களுடைய சந்ததிகளை பாதிக்கும், உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டார்களை பாதிக்கும், எல்லாத்தையும் பாதிக்கும். அல்லாஹ் ஜலஷானத்த அந்த நிலையை விட்டு உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய அருட்கொடைகள் இறங்கக்கூடிய குடும்பமாக ஆக்கியருள்வானாக. பெரும்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை நூற்றுக்கு நூறு பின்பற்றி நடக்கக்கூடிய குடும்பங்களா வல்ல ரஹ்மான் நம்முடைய குடும்பங்களை ஆக்கியருள்வானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.